தலைப்பு: கடிதங்கள். நினைவுகளை மீட்டு வரும் கடிதங்களே, உறவுகளை உறுதி செய்ததும் கடிதங்களே, இரு முகவரிகளும் அறிந்ததே கடிதம், மொட்டை கடுதாசியிலும் கையெழுத்து அனுப்புனர் முகவரியாய். உலக உணர்வுகளை சுமந்தது கடிதங்களே.